அப்போத்தேவோம் நந்தன் கிருஷ்ணன் தாப்பிலி நந்தித்த கண் பாத்தி கிருஷ்ணாக்குமோம் கங்கு சிரோ குசுமோ ஆயு சிங்மராத்தி அவன் பங்கி ரபிசோலி தன் சாஹெலி அந்தி கப்பன் அக்குரங்கி இசோஞ்சே ஸ்ரீரமு அப்போத்தி ஓம் சுத்ரோ கிருஷ்ணோ துலோஸ் ஓராதி பர்ச்சயோ ஓம் து ஓம் பர்சு ஜனோ தன் சாஹ்மிரோ அக்கு ஓம் துர்ஜனோ சிந்தலாம் சிந்தலிவாதி நல்லோர் நித்து மோம் ஜங்கோ பாரிபசாம் துரு க்ளேசேதான் உரைக்கும் தன் சாஜடா பாச்சோபான் wong ayu wong ayu ta antani lilane wong tuamu maring kowe sing sapa yo tresnaku ing tembe mburi bakal dadi tuweku Gusti sing tak puji paring ana dan kanggo tresnaku Tati wong sutra tresno tulus ora dipercaya wong tuwa ngumbar sujana tansah ngira aku wong durjana jendalan sing tak liwati ngalor ngitu mung dengko paribasan turu klesetan urekku tansah cedak pacopan wong ayu wong ayu tak enteni lilane wong tuamu maring kowe sing sapa yo tresnoku ing tembe mburi bakal dadi tuwa